மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது அங்கே யார் வந்தது மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது இசை ஒன்று பாடுது யார் வந்தது மனம் என்னும் மேடையிலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது அங்கே யார் வந்தது காவிரி நீராடி நிறுவிழிய காதல் மலக்கூடி வண்ணப்பூச்சரம் போலாடி உடலழகி பொன்னுடன் விளையாடி தமிழ் காவிரி நீராடி நிறுவிழிய காதல் மலக்கூடி வண்ணப்பூச்சரம் போலாடி உடலழகி பொன்னுடன் விளையாடி இலை ஒன்று நீரில் வந்து உயிர் கொண்டு பேசுது தலை தொங்க வீசுது யார் வந்தது அங்கே யார் வந்தது மனம் இன்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடது இசை ஒன்று பாடுது யார் வந்தது பாடுது யார் வந்தது அங்கே